இருபத்தி ஆறாவது நாளுக்கான தியானம். ஈக்களுக்காக நன்றி. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18. கோரி டென் பூம் என்னும் யூத பெண்மணி 2 உலகப் போருக்கு பின் அநேகருக்கு கர்த்தரை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார். அவர்களுடைய சாட்சி, அவர்கள் நாசி சித்திரவதை கூடாரத்தில் இருந்தபோதும் கர்த்தர் அவர்களுடைய தேவையை எப்படி சந்தித்தார் என்பதை குறித்தும் இருந்தது. அவர்கள் இருந்த அந்த கேம்ப் மிகவும் அழுக்காக இருந்ததோடு எங்கு பார்த்தாலும் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது. நல்ல வீட்டில் வளர்ந்திருந்த கோரிக்கு இந்த ஈக்களை பார்த்தபோது அது அருவருப்பாக இருந்தது. ஆனால் அவர்களோடு அந்த கொடிய கேம்பில் இருந்த அவர்களுடைய சகோதரி பெட்சி எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளையே சொல்வார்களாம். ஆனால் அப்படி சொல்வது கோரிக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் கோரிக்கு தெரிய வந்தது, அவர்கள் இருந்த இடத்திற்கு ஜெர்மானிய வீரர்கள் வராதது ஏன் என்று. அவர்கள் வேதத்தை வாசித்து பாட்டுக்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை தடுக்க அவர்கள் வராதது ஏன் என்று கண்டுபிடித்தார்கள். அவர்கள் இந்த ஈக்களின் தொல்லையின் காரணமாக வருவதில்லை என்று கண்டுபிடித்தார்கள். அதனால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தேவனை துதிப்பதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஈக்கள் கூட தேவனின் கிருபையின் பாத்திரங்களாக தேவனுக்கு நன்றி செலுத்த வைக்கும் கருவியாக இருந்தது. ஒருவர், கர்த்தர் ஏன் இந்த கொசுக்களை உண்டாக்கினார், அவைகள் கடிப்பதோடு அநேக வியாதிகள் வருகிறதே என்று கேட்டார். அதற்கு மற்றவர், அந்த கொசுக்கள் இருப்பதினால் அநேகருக்கு வேலை உண்டாயிருக்கிறது. கொசுவர்த்தி சுருள்கள், கொசு அழிப்பதற்கான மருந்துகள், மலேரியா வந்தால் அதை குணப்படுத்த மருந்துகள் என்று அநேகருக்கு அதனால் வேலை கிடைத்திருக்கிறது அல்லவா என்று கூறினார். ஆம், அவைகள் இருப்பதினால் இன்று எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம் வாழ்விலும் இருக்கிற ஈக்கள், கொசுக்கள் யாவை? ஒருவேளை அவை பெரிய காரியங்களாக இல்லாமல் மிக சிறிய அளவில் தொந்தரவு செய்கிறவங்களாக இருக்கலாம். ஒருவேளை மேல் வீட்டிலிருந்து பிள்ளைகள் குதிக்கும் சத்தமாக இருக்கலாம். பக்கத்து வீட்டில் நெய்கிறவர்களின் அல்லது தைக்கிறவர்களின் சத்தமாக இருக்கலாம். அவற்றிலிருந்து நாம் தப்பிக்க முடியாதபடி இருக்கலாம். ஆனால் அவைகளின் மூலம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல முடியுமா? அவைகளின் வழியாக தேவன் நமக்கு ஆவிக்குரிய பொறுமையை கற்றுக் கொடுப்பார். இது போன்ற சிறு சிறு காரியங்களுக்கு நாம் முறுமுறுக்கும் போது இந்த ஈக்களை நினைப்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது, பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும் வான தூதர் சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஈக்கள் போன்று எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிற சிறு சிறு காரியங்கள் மூலம் நாங்கள் வருத்தப்படாதபடி எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். அந்த எரிச்சலூட்டும் சிறு காரியங்கள் மூலம் எங்களுக்கு நீர் நன்மை வைத்திருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.